அம்பரமே தண்ணீரே சோரே அரண் செய்யும் அம்பரமே தண்ணீரே சோரே அரண் செய்யும் அம்பரமே தண்ணீரே சோரே அரண் செய்யும் அம்பரமே தண்ணீரே சோரே அரண் செய்யும் எம்பெருமான் நந்த கோபாலா எழுந்திராய் எம்பெருமான் நந்த கோபாலா எழுந்திராய் கொம்பனார்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே கொம்பனார்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே கொம்பனார்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே கொம்பனார்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் ஹரி உராய் எம்பெருமாட்டி யசோதாய் ஹரி உராய் அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர்கோமானே உறங்காதெழுந்திராய் உம்பர்கோமானே உறங்காதெழுந்திராய் செம்போர் கழலடி செல்வா பலதேவா செம்போர் கழலடி செல்வா பலதேவா செம்போர் கழலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோ ரெம்பவாய் உம்பியும் நீயும் உறங்கேலோ ரெம்பவாய் ஆ